ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யுவநித்யமச்சிதபதாம்பதயுக்மருக்மம் வியாமோஹதஸ்ததிதராணிதனாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தேகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகிவாஹன் பக்தாங்கிரிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹா வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்குள் மங்கையருகோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானு சமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் ஆயிரத்தோடு 84 பாட்டும் குரியதொரு தாண்டகம் 4-5 6-5 குலா நெடுந்தாண்டகம் 7 கூத்திருக்கையொன்றும் சிறிய மடற்பாட்டு 38-2 சீறு பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாய் இறங்கு நீயே திருநெடுந்தாண்டகம் என்கிற அற்புதமான பிரபந்தத்திலே ஒரு பகுதி ஆகியிருக்கு. ஒரு பகுதி நாம பார்த்திருக்கோம் என்பதாக சொல்லணும். மொத்தம் 30 பாசுரங்கள். இந்த 30 பாசுரங்களையே முதல் 10, இரண்டாம் 10, மூன்றாம் 10 என்பதாக பிரிக்கிறார்கள். இந்த இடத்துல 10-னா 10 பாசுரங்கள் அப்படின்னு அர்த்தம். முதல் 10 தம்முடைய வார்த்தை, இரண்டாம் 10 திருத்தாயார் வார்த்தை, மூன்றாம் 10 பிராட்டியார் வார்த்தை அப்படின்னு சொல்றார். முதல் 10 ஆழ்வார் தாமாக இருந்த நிலையிலே, ஆழ்வாராக இருந்த நிலையிலே எம்பெருமானுடைய உபகாரங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ண ஆரம்பித்து அந்த உபகாரங்களை எம்பெருமான் புரிய வைப்பதற்காக அவன் அவதாரங்களை எடுத்துரைத்து அந்த அவதார சேவையை நமக்கு கொடுப்பதற்காக அர்ச்சாவதாரத்தை எடுத்துரைத்து அந்த அர்ச்சாவதாரத்திலே எப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் எம்பெருமான் நமக்கு பலவிதமான சேவை சாதிக்கிறான். அந்த அர்ச்சாவதார வைபவத்தை நான் என்னவென்று சொல்லுவேன் என்பதாக அனுபவித்தார். அர்ச்சாவதாரத்தில் ஆழ்வார்கள் ஈடுபடும் போது அந்த அனுபவத்தினுடைய அதிகப்படியான ஒரு மிகுதி ரொம்ப அதிகமா போனபடியினாலே அது பிரணய வார்த்தையாக மாறிடுது. வெறும் சாதாரணமான ஒரு பக்தி அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அதிகமான பக்தின்னு ஆகி போய் அது பக்தி ஹி ஸ்ருங்கார வித்யா பரிணமதி அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். பக்தியானது ஸ்ருங்காரமாக மாறுகிறது. ஏன்னா ஸ்ருங்காரம்னாலும் பிரீத்தியும் தான் அர்த்தம், பக்தினாலும் பிரீத்தியும் தான் அர்த்தம். பக்தியே அதிகமாக போய் ஸ்ருங்காரமாக மாறுகிறது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட பிரீத்தி ரொம்ப நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா ஒன்னு அவளுடைய நினைவே எப்பவுமே இருக்கும், ரெண்டாவது அவளை விட்டு பிரிஞ்சிருந்தால் அந்த பிரிவி துயரம் தாங்க முடியாமல் இருக்கும். நல்ல பிரீத்தி இருக்கிறதுக்கு அடையாளம் இது. யாரா இருந்தாலுமே ஒரு நாயகன் நாயகியின் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சுகிருத்துன்னு வச்சுவோம், நண்பன்னா கூட பிரிஞ்சிருந்தா கஷ்டமா இருக்கும், ஐயோ பிரிந்திருக்கோமே என்று தோணும். பகவத் விஷயத்திலே அந்த மாதிரி சிரேஷ்டமான பக்தி இவர்களுக்கு இருக்கிறபடினாலே அது ஸ்ருங்கார ரீதியில அது மாறுகிறதாம். அதனால இரண்டாம் 10 மூன்றாம் 10 நாயிகா பாவத்திலே ஸ்ருங்கார பாவத்தோடு கூட ஸ்ருங்கார ரசத்தோடு கூட நாயிகா பாவத்திலே ஆழ்வார் பாசுரங்கள் அருளை செய்கிறார். அதுல முதல் அந்த அதாவது இரண்டாம் பத்து நாயிகா பாவத்துல 20 இருக்கு, அதுல முதல் 10 அது திருத்தாயார் வார்த்தை, அடுத்தது பிராட்டியார் வார்த்தை, 10 இருக்கு. பகவத்கீதையிலே கண்ணன் சொல்லும் போது எம்பெருமானை அனுபவிக்க வேண்டிய விதங்களை பத்தி சொல்லும் போது மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் அப்படின்னு சாதிக்கிறார். மச்சித்தாக அப்படின்னா என்கிட்டயே மனசு வைத்திருப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். இது முதல் நிலை. இரண்டாவது மத்கத பிராணாக என்கிட்டயே உயிர் வைத்திருப்பவர்கள், முதல்ல என்கிட்டயே மனசு வைத்திருப்பவர்கள் அப்படின்னு ஆச்சு. அப்புறம் இரண்டாவது என்கிட்டயே உயிர் வைத்திருப்பவர்கள், உயிரே நான் தான் அப்படின்ற மாதிரி அந்த அளவு இருப்பவர்கள். பின்னே மூன்றாவது வார்த்தை போதையந்தா பரஸ்பரம் அப்படின்னு. அப்ப அந்த உயிர் போகக்கூடிய நிலையில கூட போக முடியாதபடியாக பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கிருஷ்ணனுடைய வார்த்தையை பகவானுடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டு அதிலே காலம் கழிப்பவர்கள். அதாவது எம்பெருமானை பிரிந்திருக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும், உயிர் போகும்படி இருக்கும். ஆனால் பாகவதர்கள் ஒருவருக்கொருவர் சேர்ந்து வார்த்தை அப்படின்லாம் சொல்லும் போது அப்போ அதுல ஒரு தாரணம் அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். இது போதையந்தா தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவித்தேன்னு அர்த்தம். இதற்கு போதையந்த பரஸ்பரம் அப்படிங்கிறது மற்றவர்களோடு சேர்ந்து அனுபவித்து இருக்கக்கூடியது என்பதாக அர்த்தம். அந்த ரீதியில இங்கே மச்சித்தாக மத்கத பிராணாக போதையந்த பரஸ்பரம் சொல்ற மாதிரி மூணு நிலை கண்ணன் சாதித்திருக்கிறான். அந்த ரீதியிலே இங்கேயும் 3-10 பாட்டுகள் இருக்கான். முதல்ல மச்சித்தாக அப்படின்னா என்கிட்ட மனசு வைத்தவர்கள் அப்படிங்கறதுதான் முதல்ல நம்ம பார்த்தோம். முதல் 10 பாசுரத்துல எப்படி எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு வேறு விஷயங்கள் எல்லாம் எதுவும் இல்லாமல் அர்ச்சாவதாரத்திலேயே அதாவது திருமங்கையாழ்வாரை பொறுத்தவரை இந்த அர்ச்சாவதாரம் தவிர மற்ற சீவை கொண்டம் திருப்பார்க்கடலாம் இருக்கொள்ளியோ அதெல்லாம் விஷயாந்திரம் மாதிரி அவருக்கு லோக விஷயங்களெல்லாம் விட்டுட்டு பகவான் கிட்ட ஈடுபடணுங்கிற மாதிரி அவர் மற்ற விஷயங்களை விட்டுட்டு அர்ச்சாவதாரத்துல அந்த அளவு ஈடுபடக்கூடியவர். அப்படி எம்பெருமான் அனன்ய போக்கியமாக இருக்கான் அப்படின்னு எம்பெருமான் கிட்டையே அதுவும் அர்ச்சாவதாரத்திலே மனசு வைத்து இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய வார்த்தையை முதல் 10 பாசுரத்திலே பார்த்தோம். அடுத்தது மத்கத பிராணாக அப்படின்னு பெருமாள் கிட்டையே பிராணனை வைத்தவர்கள், உயிரை வைத்தவர்கள், அவனை பிரிந்தால் உயிர் தரிக்காது தரிக்காது அப்படிங்கிற நிலையில இருப்பவர்கள், அது இரண்டாவது பத்தில. ஏன்னா இவரை பிரிந்து ஆழ்வார் படுகிற நிலையை பார்த்து ஆழ்வாருடைய திருத்தாயார் பேசுகிறார் அப்படி இல்லட்டா திருத்தாயார் வார்த்தையில ஆழ்வார் பேசுகிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இவருடைய நிலைமையை பார்த்து இது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது போதையந்தா பரஸ்பரம் அப்படின்னு தோழியோடு கூட திருவங்கையாழ்வார் தோழி அப்படின்லாம் சொல்லி சொல்லக்கூடிய பாசுரங்கள் எல்லாம் வரப்போகின்றன. இந்த உயிரை தரிக்கும்படியாக ஒரு பாகவத சம்சேஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறபடினால அந்த பாகவதர்களோட கலந்து இருந்து தன்னுடைய ஆற்றாமை எல்லாம் சொல்லி அதனாலே கொஞ்சம் மாறி நிற்பது அப்படிங்கிறது மூன்றாவது விஷயம். இப்படி மூன்று நிலையில ஆழ்வார் அனுபவிக்கிறார். அதுல இப்போ நம்ம நாயிகா பாவத்துல ஆழ்வார் எப்படி அனுபவிக்கிறார் அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். இப்போ அதுல முதல்ல ஆரம்பத்துல சில விஷயங்களை எல்லாம் ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் வந்து தேவிஷ தாத்பரிய ரத்னாவளியில சில விஷயங்கள் சாதிக்கிறார். இங்க திருநெடுந்தாண்டகத்திலே பெரியவாச்சான் பிள்ளை சில விஷயங்கள் எல்லாம் சாதிக்கிறார். இந்த நாயிகா பாவம்னா என்ன, அது எப்படி ஆழ்வார்களுக்கு வருகிறது அப்படிங்கறதெல்லாம் விஸ்தாரமா சாதிச்சிருக்கார். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா நாயிகா பாவம்ங்கிறது மகரிஷிகளுக்கு எல்லாம் கூட வந்ததா தெரியல. எம்பெருமானுடைய பிரபாவங்களை ஆழ்ந்து அனுபவித்து சொல்பவர்கள் வியாசர் பராசரர் சுகர் வால்மீகி இந்த மகரிஷிகள் எல்லாம். வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணம், வியாசர் எத்தனை புராணங்கள் பண்றிருக்கார், பராசர விஷ்ணு புராணம், சுகர் வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம், இவர்கள்லாம் பகவத் அனுபவத்திலே விஞ்சி நிற்பவர்கள். ஆனால் கூட இவர்களுக்கெல்லாம் கூட அந்த நாயிகா பாவம் அப்படிங்கறதுல அவர்கள் அனுபவித்தார்களா அப்படின்னு தெரியல, அனுபவிச்சதா தெரியல. ஆனா ஆழ்வார்களுக்கு வருகிறதே நாயிகா பாவம்னா பிராட்டியினுடைய நிலையை ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி செய்யாள் படி அப்படின்னு சாதிப்பார். அந்த மாதிரியாக பிராட்டியினுடைய நிலையிலே நாயிகை இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிறது. இதுல முதல் சந்தேகம் என்ன கேட்டான்னா, இது எப்படி சரியாகும்? ஏன்னா ஆழ்வார் ஆழ்வார் தான், ஸ்ரீபூ நீலாதி பிராட்டிகள் பிராட்டிகள் தான், வேத அவதாரங்கள்ல எம்பெருமானுக்கு பிராட்டிகளா இருப்பவர்களும் அவர்கள் வேற, ஆழ்வார்ங்கிறவர் நம்ம எல்லாம் வேற. என்ன ஆனாலுமே அப்படி இருக்கச்சு பிராட்டியினுடைய நிலை நம்முடைய மனசிலே வருகிறது அப்படின்னா அது எப்படி வர முடியும் அப்படின்னு கேட்டான்னா அது வரும். அதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்க. ஒன்னு, ஆழ்வார் நம்மாழ்வார் சாதிக்கும் போது நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு ஒரு விஷயம் சாதிக்கிறார். எம்பெருமான் யாருக்கு போக்கியமா இருக்கான்னா பிராட்டிக்கு எப்படி போக்கியமா இருக்கிறானோ அந்த மாதிரி நமக்கும் போக்கியமாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. பிராட்டிக்கு பரம போக்கியமா எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல, எம்பெருமானுக்கும் பிராட்டியார் போக்கியமாக இருக்கார் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை எல்லாருக்குமே. அந்த அளவு இனியனாக இன்பனாக எம்பெருமான் வந்து பக்தர்களுக்கும் ஆகிறான் அப்படிங்கறத நமக்கும் பூவின் மிசையின் அங்கைக்கும் இன்பனை அப்படின்னு சமமான போகம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். இது எப்படி வரும் சமமான போகம்? என்ன ஆனாலும் பிராட்டியாருடைய உறவு வேற, நம்மெல்லாம் தாசர்கள் அப்படிங்கிற உறவு அப்படிதானே. பிராட்டி நாயகி அப்படிங்கிற உறவு இல்லையா, நம்மளா வேலைக்காரர்கள் மாதிரி. லௌகிக ரீதியில சொல்லணும்னா ஒரு நாயகன் இருக்கான்னு வச்சுக்கும், நாயகன் நாயகி இவ ரெண்டு பேருக்கும் பிரேமம் இருக்குன்னா பொருத்தம். வேலைக்காரர்கள் கிட்ட அதே அளவு பிரேமம் இருக்க முடியுமா நாயகனுக்கு, இல்ல வேலைக்காரர்களுக்கு தான் நாயகன் கிட்ட அந்த அளவு பிரேமம் இருக்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நம்மளா வெறும் வேலைக்காரர்கள் கிடையாது, அனன்யார்க சேஷத்துவம் உடையவர்கள், அதாவது எம்பெருமானுக்கே உரியவர்கள். எம்பெருமானை தவிர வேற யாவருக்கும் நாம் உரியவர்கள் அல்ல. இப்ப என்ன கேள்வி அப்படின்னு கேட்டானா, பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தங்கிறது அனன்யார்கள். பிராட்டிக்கு பெருமாள், பெருமாளுக்கு பிராட்டி அப்படின்னு இருக்கு. இதே வேலைக்காரர்கள்லாம் அப்படி கிடையாது, இவருக்கு தான் இவர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இவன் இங்க வேலை பார்ப்பான், இல்லாட்டா 100 இடத்துல வேலை பார்ப்பான், இந்த இடத்துல வேலையை நிறுத்திட்டு 100 இடத்துக்கு போயிடும், அவர் சம்பளம் நிறைய தராருனா அப்படிலாம் உண்டு. ஆனால் நம்முடைய சேஷத்துவம் நம்முடைய தாசத்துவம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்லை, இது அனன்யார்க சேஷத்துவம் சொல்றான். வேற யாருக்கும் ஏற்காமல் பிராட்டிக்கு பெருமாளுக்கு மட்டுமே நம்ம சேஷர்கள் தாசர்கள் அப்படின்னு. அனன்யார்கனா வேறு யாருக்கும் தகுந்ததில்லை, நாம யாருக்கும் அடியார்களாக இருக்க தகுந்தவர்கள் அல்ல, நமக்கு சுவாமியாக இருக்க அவர்களுக்கும் தகுதிங்கிறது கிடையாது. நம்மை சிருஷ்டித்து ரட்சித்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி இப்படி எல்லாம் செய்யற எம்பெருமான் தான் நமக்கு சுவாமி அப்படின்னு அனன்யார்க சேஷத்துவம் இருக்கிறபடினால மற்ற தாசர்கள்லாம் மாதிரி லோகத்துல இருக்க தாசர்கள் மாதிரி நம்ம கதைங்கிறது கிடையாது. அதனால பிராட்டிக்கும் அதுதானே, பெருமாளுக்கே எப்படி பிராட்டி அனன்யாரிகையாக இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமும் பெருமாளுக்கே அனன்யார்களாக இருக்கும். வேற யாரையும் நம்ம கிட்ட உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு விஷயம். அதனால ரெண்டு பேருக்கும் போக்கியமாக பெருமாள் இருக்க, பிராட்டி எப்படி அனன்யாரகமாக எம்பெருமானை மட்டுமே அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி நாமளும் அனுபவிக்கிறோம் எம்பெருமானை மட்டுமே அப்படின்னு. இரண்டாவது, ஸ்ரீமத் ராமாயணத்துல இளைபெருமாள் வார்த்தை ஒண்ணு இருக்கு, முகூர்த்தம் அபி ஜீவாவகா ஜலான் மத்ஸ்யாவிருத்தவோன்னு. காட்டுக்கு போகும்போது பெருமாள் இளைபெருமாள் கூட்டு ஒரு நாள் சொல்ற, நற்கொணா நீ வேணா திரும்பி போயிடு, அங்க போய் அம்மாவை பாத்துக்கணும், கௌசல்யா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு மனுஷா இல்ல, அதனால அம்மாவை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு, நீ போய் பாத்துக்கோ அப்படிங்கிற. அப்போ லக்ஷ்மண பெருமாள் சொல்ற, எம்பெருமானே உம்மை விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட நான் இருக்க மாட்டேன். ஜலத்தை விட்டுட்டு மீன் இருக்குமா? ஜலத்தை விட்டுட்டு வெளியில எடுத்து போட்ட மீன் எப்படி துடிக்குமோ அந்த மாதிரி உம்மை விட்டு பிரிஞ்சா நானும் துடிச்சு மரணம் அடைவேன், அந்த மாதிரியான ஒரு நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னவர், அது சரி என்னை போக சொல்றீரே, ஏன் பக்கத்துல சீதா பிராட்டியை போக சொல்லல அப்படின்னு யோசிச்சு பாக்குற. ஒண்ணும் இல்ல, அவர் அனன்யார்கள், இவரை விட்டு பிரிஞ்சு அவர் இருக்க மாட்டார், பிராணம் தரிக்க மாட்டார் அப்படிங்கிறபடினால அவளை போக சொல்லல. அதனால லக்ஷ்மண பெருமாள் அந்த சீதாதேவியை உதாரணமாக்கி சொல்றார், நானும் சீதாதேவி மாதிரி தான் ஒரு முகூர்த்தம் கூட உண்மை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன், என் ஜலத்திலிருந்து மத்ஸ்யம் மீன் எப்படி வெளியில போட்டா எப்படியோ அந்த மாதிரி துடிச்சு போயிடுவேன் அப்படின்னு பிராட்டியாரோடு கூட ஒரே மாதிரியாக தம்மையும் சேர்த்து சொல்லி, நான் உம்மோட கூடவே இருக்கேன், கௌசல்ய பத்தி கவலைப்பட வேண்டாம், கௌசல்ய 100 பேர் அவதே பார்த்துப்பார் அப்படின்னு சொல்ற ஆஸ்வாசங்கள் சொல்ற. ஆஹா, அந்த மாதிரி ரீதியில நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற சம்பந்தம் அனன்யார் சம்பந்தம், வேற யாருக்கும் ஏற்றதில்லை அப்படிங்கிறபடினால இது பதிவிரதா சம்பந்த துல்லியமா இருக்கு, மத்த லோகத்துல இருக்க மற்ற சம்பந்தங்கள்லாம் மாதிரி இல்லை, இது விசேஷமானது அப்படின்னு. அடுத்து ரெண்டாவது சந்தேகம், ஆனால் கூட நாயிகாபாவம் வரணும்னா நான் ஒரு பெண் அப்படிங்கிற எண்ணம் வரணும், இது ஆணுக்கு எப்படி வர முடியும்? ஆழ்வார் நம்மாழ்வார் திருமங்கி ஆழ்வார் இவர்கள்லாம் புருஷர்கள் தானே, புருஷர்களா இருக்கும்போது நான் ஒரு ஸ்திரீ அப்படிங்கிற எண்ணம் வந்தாதானே அந்த ஸ்திரீத்துவ பிரயுக்தமான சிருங்காரம் பிரேமம் இதெல்லாம் வரும். ஸ்திரீங்கிற எண்ணமே ஒரு ஆணுக்கு வருவதற்கு முடியவே முடியாதே, இது எப்படி வரும் அப்படின்னு கேள்வி. இதற்கு சமாதானம் என்ன சொல்றார், ரெண்டு சமாதானம், ரெண்டு சேர்த்து சமாதானம். அதான் முதல்ல என்ன கேட்டானா, நான் ஸ்திரீங்கிற எண்ணம் வருது இருக்கட்டும், முதல்ல எம்பெருமான் புருஷன் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வருது, அது முக்கியமானது. ஏன்னா பரம புருஷன் அப்படின்னும் அவன் ஒருவன் தான் புருஷன் அப்படின்னும் இப்படி எல்லாம் சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. மற்ற பேர்லாம் ஸ்திரீ பிராயம் இத்தரம் ஜெகத்து, மற்ற பேர்லாம் ஸ்திரீகள் மாதிரிதான், எம்பெருமான் ஒருவனே புருஷன் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கான். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, ஒரு எப்படியானா லோகத்துல புருஷன் ஸ்திரீ அப்படின்னு இருக்கும்போது புருஷனுக்காகவே ஸ்திரீ அப்படின்னு இருக்கிறாரோ அந்த மாதிரியாக எம்பெருமானுக்காக தான் இந்த உலகம். அதான் அப்படின்னு கேட்டானா, லோகத்துல ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ மனைவி கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவ எப்படி இருக்கணும்னு கேட்டானா, கணவனுக்காகவே மனைவி அப்படின்னு கணவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு இருப்பாள். கணவன் எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டானா, மனைவிக்கு வேண்டிய என்னென்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் எல்லா அதாவது அவருடைய ஜீவனத்துக்கு வேண்டியது சம்பாதிச்சு போடுவது அப்படின்னு மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் சரீரத்திலேயோ எதுலேயும் எந்த குறையும் இல்லாமல் அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல கணவன் இருப்பான். இதுதானே லோகத்துல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு சம்பந்தம் தான் நமக்கும் பகவானுக்கும் இருக்கு. ஏன்னா நமக்காகவே தான் பகவான் வந்து இத்தனை போக்கிய வஸ்துகளை சிருஷ்டிக்கிறார், இத்தனை நாமெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான வஸ்துகள் எதை சாட்டுன்னு இருக்கணும், நமக்கு கை கால் உட்பட நமக்கு சிருஷ்டிச்சு, நமக்கு போக வஸ்துக்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு, நம்ம போகத்துல எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் பாத்துக்க கூடியவர் அவர். நாம எப்படி இருக்கோம்னா, அவருக்காக தான் நாம்போ அப்படிங்கிற மாதிரி நாம இருக்கோம் அப்படின்னு வரபடினால இந்த புருஷன் ஸ்திரீ அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல இந்த விஷயத்தை உணர்த்துகிறார்கள். மற்ற பேர் எல்லாரும் ஸ்திரீ மாதிரி தான், எம்பெருமான் தான் புருஷன் அப்படின்னு. அதனால நான் ஒரு பெண் அப்படிங்கிற புத்தி அப்படிங்கிற எண்ணமானது இதுல வருவதற்கு நமக்கு குறைவில்லை, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டானா, அப்படி இருந்தாலும் ஒரு கேள்வி வரும், ஆண் போய் எப்படி தன்னை பெண்ணாக நினைத்துக் கொள்ள முடியும் அப்படின்னு. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டானா, சரீரத்தினாலே வந்து நான் பெண் அப்படின்னு நினைக்கல, ஆத்மாவினாலே நான் பெண் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆகார சாமியத்தாலே பிறக்கும் புத்தி இல்லை அப்படிங்கிறார். என்னானாலும் ஆண் சரீரம் பெண் சரீரம் அப்படின்னா அது வித்தியாசம்தான். அப்போ ஆண் சரீரத்தை இட்டு ஒரு ஆண் சரீரத்துக்கும் பெண் சரீரத்துக்கும் இவர்களுக்குள்ள ஒரு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, அது லௌகிகமான ஒரு காதல்ங்கிற மாதிரி ஆகும். அதை பத்தி இப்ப பேசல, ஆத்மாவை பத்தி பேசிட்டு இருக்க இப்போ. அதாவது சரீரத்தை வச்சு இல்ல, மனசை வச்சு வச்சுக்கோங்க, ஆத்மா கூட வேண்டாம் மனசு வச்சுப்போம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் அனுராகத்தோட ஸ்நேகத்தோடு இருக்கிறார்கள் அப்படின்னா, மனசளவுல சுத்தமான ஸ்நேகத்தோடு இருக்கக்கூடியவர்கள் மனசளவுல எந்த அளவு ஒருவருக்கொருவர் ஸ்நேகம் வச்சிருப்பார்கள், எந்த அளவு அவரை பிரிஞ்சு இவர் இருக்க முடியாதுன்னு இருப்பார்கள், எந்த அளவு மனசு மனசுல இவர் நிறைந்திருப்பார் அதெல்லாம் பார்க்கணும். சரீரங்கிறது அப்புறம் தானே வருது. அப்ப அந்த அளவு ஸ்நேகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி சரீரத்தாலே பெண்ணாகல, ஆனால் மனசளவிலே இவர் பெண்ணாகி இருக்கார், ஆழ்வார்கள்ல மனசளவிலே பெண்ணாகி இருக்கார் அப்படிங்கிறது இதுல விஷயம். அப்போ சுத்தமான மனசினாலே சுத்தமான பிரேமம் அப்படின்னு இருக்கும்போது அது நன்னா அனுபவிக்க முடியும் லோகத்துல. அதே விஷயத்தை பகவான் கிட்ட இவர்கள் அனுபவிக்கிறார்கள், பகவான் வந்து புருஷனாக இருக்கான், நாம் எல்லாம் ஸ்திரீகளாக பெண்களாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அப்படியானாலும் ஒரு சந்தேகம் வரும், சரி அப்படிதான் நினைச்சாலுமே கூட அவர் புருஷன் அப்படின்னு வச்சுண்டு அவருடைய திருமேனியை அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாளே, சௌந்தரியத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாளே, அதாவது சரீரத்தை கொண்டு வந்ததில்லை மனசை கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஆமா, மனசுல ஒரு நல்ல எண்ணத்தோட பரிசுத்தமான ஒரு நாயகிக்கு நாயகன் கிட்ட இருக்கக்கூடிய பிரேமை அப்படின்லாம் பார்த்தோம். ஆனா ஆழ்வார்கள்லாம் அதோடு நிக்கலையே. எம்பெருமானுடைய சௌந்தரியங்களை எல்லாம் அனுபவித்து இந்த அழகையை நான் மறக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்றா இல்லையோ. அப்ப இந்த நாயிகாபகம் அவர்களுக்கு வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படி வந்தது? அதாவது சரீரத்தளவிலும் நாயிகாபகம் அவர்களுக்கு வந்திருக்குன்னு தானே அர்த்தம். அது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார்னா, அதுக்கு என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டா, அது வாஸ்தவம் தான். அது எம்பெருமானுடைய அழகு படுத்துற பாடு. இது ரொம்ப ஆச்சரியமான அழகோடு இருக்கிறானா, அப்ப அவனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு பெண்ணா இருக்கணும் அப்படின்னு தோணுமா? இதுக்கு ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்க. முதல் உதாரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல, ரூப உதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தா பஹாரிணம் அப்படின்னு வரும். பெருமாள் ராமனை பார்க்கும்போது அங்க இருக்கிற புருஷர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஏக்கம் வருமா, நான் ஒரு பெண்ணாக பிறக்கலையே அப்படின்னு. ஒரு ஏன்னா பெருமாளுடைய ஒரு தேஜஸ், ஒரு சௌந்தரியம், ஒரு மார்தவம், அதாவது காருண்யம் வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்கள் இருக்கட்டும், எம்பெருமானுடைய திருமேனியை வைத்து பார்த்தால் அவருக்கு இருக்கக்கூடிய தேஜஸும் அந்த சௌந்தரியம் லாவண்யம் மார்தவம் இந்த மாதிரிலாம் ரொம்ப மிருதுவா இருக்கார். அதே சமயம் பராக்கிரமம் எல்லாம் இருக்கு அந்த திருமேனிலேயே. ரெண்டும் தெரியுது, பராக்கிரமும் தெரிகிறது, மார்தவமும் தெரியுது, சௌந்தரியமும் தெரிகிறது, லாவண்யமும் தெரிகிறது. இதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிற ஆட்கள்லாம், நம்ம ஒரு பெண்ணாக இருந்து இவரை ஆலிங்கனம் பண்ணால் எவ்வளவு நன்னா இருக்கும், நமக்கு அதுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு தோணுமா. அது வெறும் திருமேனியை பார்த்தா மாத்திரம் வருதில்ல, ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம், அந்த ரூபத்தையும் அந்த ரூபத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஔதாரியம், இன்னும் பல கல்யாண குணங்களையும் பார்த்தால் பும்சாம் திருஷ்டி சித்தா அபகாரிணம். புருஷர்கள் கூட வைத்தகன் வாங்காமல் பார்த்துட்டே இருப்பாளாம் பெருமாள், எத்தனை அழகா இருக்கார், எத்தனை அழகா இருக்கார் அப்படின்னு மனசையும் அபகரிக்கிறார். பெண்கள் மாத்திரம் இல்ல, புருஷர்களுமே இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பெருமாள் ஸ்ரீராமனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படிதான், அதாவது இதெல்லாம் லோகாதீதமான சௌந்தர்யம். லோகத்தை நம்ம எத்தனையோ பேர் பார்க்கிறோம், அவா கிட்ட இப்படி தோணாது. லோகத்தை எல்லாம் கடந்ததான ஒரு திவ்யமான ஒரு திருமேனி அப்படின்னு பார்த்தா வச்சுக்கோங்க, அப்ப அப்படி தோணும். இன்னொரு உதாரணம் மகாபாரதத்துல, பாஞ்சால்யாஹ பத்மபத்ராக்ஷ்யாஹ ஸ்நாயந்த்யா ஜகனம் கணம் யா ஸ்திரியோ திருஷ்டவத்யஸ்தாஹ பும்பாவம் மனசாயுஹு அப்படின்னு திரௌபதியை பத்தி சொல்லச்ச, திரௌபதி ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கூட இருக்க அவ கூட இருக்கக்கூடிய சில பெண்கள், பணிப்பெண்கள், அந்த மாதிரி சில பேர்லாம் கூட இருந்துருக்கா. அவளுக்கெல்லாம் இந்த திரௌபதியுடைய சில அங்க அழகுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது, ஐயோ நாம ஒரு புருஷனா இல்லையே என்பதாக தோணுமா. அவள பும்பாவம் மனசாயு, புருஷபாவத்தை மனசினாலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா திரௌபதியும் விசேஷமான ஒரு ஜென்மம், அதாவது மனுஷ ஜென்மம் மாதிரி கிடையாது, ஒரு தெய்வ பிறவி அவர். அதனால விசேஷமான சௌந்தரியத்தோட பிறந்துவார். அதனால எல்லா ராஜாக்களும் திரௌபதி விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் அக்னியில அவதாரம் பண்ணுவார்ங்கிறதாக மகாபாரதத்துல இருக்கு. பாஞ்சால மகா துருபதராஜனுடைய அக்னியில, பாஞ்சால தேசத்துல துருபதராஜனுடைய யாகத்தீல அக்னியில அவர் வர்றார். திரௌபதிங்கிற பிறக்கிறதே அக்னியில தான் பிறக்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்டவர் ஆக்கணும் பார்க்கணும். அதனாலதான் தெய்வ பிறவியா இருக்கார். அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய சௌந்தரியங்கிறது தெய்வீகமான ஒரு சௌந்தரியம், மனுஷ சௌந்தரியங்கிறது கிடையாது. அப்ப அதை பார்த்தா பெண்களுக்கே சிங்காரம் வருது. அப்படின்னா பெண்களே வந்து பூம்பாவும் மனசாயோ, நான் ஒரு ஆணாக பிறக்கலையேன்னு அவளையும் ரொம்ப மனசுக்குள்ள ஒரு இயக்கம் அவளுக்கே இருக்கு என்பதாக இருக்கு. அதனால சாதாரணமாக லோகத்துல இதெல்லாம் நடக்காது, வாஸ்தவம் தான். ஒரு ஆணை பார்த்தால் ஒரு ஆணுக்கே மனசுல அத்தனை அனுராகம் பிறக்கணும், ஒரு பெண்ணை பார்த்தால் பெண்ணுக்கே அத்தனை மனசு அனுராகம் பிறக்குங்கிறது லோகத்துல நடக்காது. ஆனா திவ்யமான சௌந்தரியம், திவ்யமான லாவண்யம், திவ்யமான தேஜஸ் இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தால் அப்படி தோணுவான். அந்த மாதிரி ரீதியில ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்தை தான் அந்த மாதிரி விசேஷமா திவ்ய தேஜோமயமாக இவர்கள்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறபடினாலே இவர்களுக்கும் அந்த மாதிரி வரலாம், இவர்களுக்கும் அந்த மாதிரியான பாவம் வந்திருக்கிறபடினாலேதான் அவர்கள் வந்து இந்த மாதிரி பாசுரங்கள் எல்லாம் பாடுகிறார்கள் என்பது விஷயம். அதுக்கப்புறம் இங்க பல இடங்கள்ல ஒரு விஷயம் வரும், எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி அப்படின்னு ஒரு பிள்ளான். அதாவது என்ன கேட்டான்னா, இந்த நாயிகாபாவத்துல சொல்லும்போது விஸ்லேஷ திசையில இருக்கிற பாசுரங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமானை பிரிந்து இருக்கிறது திசையில, எம்பெருமானை பிரிந்து இருக்காருன்னா என்ன அர்த்தம், முதல்ல சேர்ந்து இருந்தார் அப்புறம் தானே பிரிவுங்கிறது. பிரிவுன்னு வந்தாலே சம்யோகா விப்ரயோகாந்தாக அப்படின்னு சொல்றது. முதல்ல சேர்ந்து இருந்தால் அதுக்கப்புறம் பிரிந்து போனால் அப்படின்னு தானே வரும். முதல்ல பிரிவுங்கிறது கிடையாது, சேருவதற்கு முன்னாடி இருந்தா இன்னும் சேரவில்லை அப்படின்னு ஆகுமே தவிர பிரிவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதனால பிள்ளான் என்ன பண்றது, எந்த இடத்துல வந்து இந்த விசிலேஷத்தினாலே அதாவது எம்பெருமானை பிரிந்து ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்துல பாடுறாரோ அங்கெல்லாம் வந்து எம்பெருமானை கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். எம்பெருமானை கலந்து அதுக்கப்புறம் பிரிந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விசிலேஷ திசையில அவர் வந்து அருளி செய்கிறார், இந்த பாசுரத்தை அருளி செய்கிறார் அப்படிங்கிறதாக வரும். அப்ப இது என்ன கலந்து பிரிந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் எப்போ எம்பெருமானோட கலந்தார், அப்புறம் இப்ப பிரியத்துக்கு முன்னாடி எப்பாவது கலந்தாரா அப்படின்லாம் கேள்வி வரும். நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அழகா இந்த விஷயங்கள்ல சுவாமி தேசியம் எல்லாமே சொல்லிருக்காரு. பாஞ்சாலி காத்திர சோபான ஆரம்பிச்சு தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்தை அந்த பாஞ்சாவளி திருஷ்டாந்தம் திரௌபதியோட திருஷ்டாந்தத்தை எடுத்து சொல்லியிருக்க. அந்த மாதிரி கலந்து பிரிந்தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, சுவாமி நம்மாழ்வாரை பொறுத்த வரைக்கும் அவர் யோக திசையில மனசால எம்பெருமான நேரம் அனுபவிச்சுட்டே இருக்கார். எப்பாவது யோகம் முடிஞ்சு கண்ணு திறந்தான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எம்பெருமான பிரிஞ்சு கஷ்டப்படுறான்னு அர்த்தம். கண்ணை மூடி யோகத்துல இருந்தா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா சொல்றாரு சுவாமி தேசிகன். இப்ப வந்து இந்த இடத்துல சாதாரணமாக நம்மாழ்வார் வேணா யோகம் பண்ணார், திருமங்கி ஆழ்வார்க்கெல்லாம் பெரிய அளவுல யோக சித்தி அப்படிங்கிறது கிடையாது, அர்ச்சாவதார அனுபவம் தான் நிறைய கிடைச்சிருக்கு. அவ எம்பெருமானோட சேர்ந்து இருந்தார் அப்புறம் பிரிஞ்சு இருந்தார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டானா, ஒண்ணுமில்ல, சின்ன வயசுல இருந்தே எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தனியா ஒரு சேர்க்கை அப்படின்னு வராது, வரணும்னு அவசியம் இல்லை. எம்பெருமானோட சேர்ந்து இப்போ எத்தனையோ பேர் வந்து எம்பெருமானை சேவிக்க முடியாமல் அங்கங்க தூரம் இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, இவெல்லாம் முன்னாடி எம்பெருமானை எவ்வளோன்னா அனுபவித்தார்கள்ங்கிறது அந்த அனுபவிக்கும் போது தெரியாது, அப்புறம் தான் தெரியும் இப்படிப்பட்ட அனுபவம் எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான். அதாவது என்னன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு சம்யோகம் விப்ரயோகம் இதுக்கு பெரிய அளவுல சாஸ்திர ஞானங்கள்லாம் வேணுங்கிறது கிடையாது, அனுபவம் தான் முக்கியம். அது சின்ன வயசுல வந்துடும், 10 வயசு வரைக்கும் இப்படி இருந்தேன்னு அதுக்கப்புறம் மறந்துடும், அதுக்கப்புறம் 40-50 வயசுல ஞாபகம் வரும், 10 வயசு வரைக்கும் இப்படி இருந்தோமே அந்த பெருமாள் நாம விட்டுட்டோமே அப்படின்னு ஞாபகம் வரும். இது எம்பெருமானே அவர்களை சின்ன வயசுல அந்த மாதிரியாக ஆட்கொண்டிருக்கிறான், எம்பெருமான் சேவையெல்லாம் கொடுத்து நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுது. சின்ன வயசுல எம்பெருமானு அந்தந்த திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள்லாம் உட்பட எல்லாருமே பெருமாள் கிட்ட நல்ல ஈடுபாட்டோட சேவிக்கிறதும் விளையாடுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருப்பான். அவர்களுக்கெல்லாம் அந்த ஈடுபாடு இருக்குங்கிறது அப்ப சொல்ல தெரியாது, பெரியவாளுக்கும் அப்போ புரியாதா இருக்கும், ஆனா பின்னாடி புரியும். இத பெரியவாச்சான் பிள்ளை நிர்கேதுக்க விஷயீகாரம் அப்படின்னு சொல்றது. அதாவது என்ன கேட்டா, எம்பெருமான் அவர்களை அப்பவே ஆட்கொண்டுட்டானோ சின்ன வயசுலேயே, அவளுக்கு சரியா தெரியல அதுக்கப்புறம் தெரியறதாக இருக்கு. அந்த மாதிரியாக இந்த சம்ஸ்லேஷம் எம்பெருமானோட சேர்ந்திருத்தல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சுக்ரத வசத்தினாலே எம்பெருமானே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரம அனுக்ரஹம். அஜ்ஞாத சுக்ரதம் யாதிச்சிக சுக்ரதம்லாம் சொல்றோம் இல்லையோ, அஜ்ஞாத சுக்ரதம் யாதிச்சிக சுக்ரதம் வச்சுதான் சாஸ்திரம் மொத்தத்துமே நிர்வாகம் பண்றா. ஏன்னா இந்த அனாதியான சம்சாரத்துல இத்தனை ஜென்ம ஜென்ம ஜென்மாந்தரங்களாக பகவத் ஞானம் இல்லாமல் இருக்கச்சே திடீர்னு எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி வருது. எத்தனையோ கோடிக்கணக்கான பிறவிகள் வந்திருக்கும் போது அதெல்லாம் இல்லாமல் பகவத் சம்பந்தம் திடீர்னு எப்படி வந்ததுன்னு கேட்டா, பகவானே தான் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சு கொடுத்துருக்காங்க. அஜ்ஞாத சுக்ரதம் தெரியா, நம்ம தெரியாமல் நாம செய்த ஏதோ ஒரு புண்ணியத்துக்கு பலனாக எம்பெருமான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்றான்னு கேட்டானா எம்பெருமான், இந்த அஜ்ஞாத சுக்ரதத்தினுடைய பலனாக ஒரு திவ்யதேசத்துல பிறகு வச்சிருவான். அங்க பிறந்தா இந்த குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, எல்லா குழந்தைகளும் எல்லாம் சேர்ந்து கோயிலில் போய் விளையாடும், அங்கே போய் விளையாடும், பெருமாள் வருவார், இந்த பெருமாளோட விளையாடும், சாமரம் எல்லாம் என்ன போட முடியுமோ அதெல்லாம் போடும், பெருமாள் சுத்தி விளையாடும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அதை சாட்டுன் இருக்கும், இப்படியே சந்தோஷம் போகும், 5 வருஷம் 10 வருஷம் போகும் இவங்களுக்கு, அப்ப பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி தெரிய வரும். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கலந்து பிரிந்தாள் அப்படிங்கிற கதை அடுத்துலையா. அப்ப எம்பெருமான வாழ திவ்ய தேசத்துல பிறந்து பிறக்க வச்சபடினாலே எம்பெருமான வாழ ஏத்துட்டான்னு அர்த்தம். ஏதோ ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு எம்பெருமான் சின்ன வயசுலேயே ஏத்துண்டுட்டான். அதனால அவர்களுக்குள்ளே இந்த சம்பந்தம்ங்கிறது முதலே வந்துருத்து. அதுக்கப்புறம் பிரிந்து விட்டார்கள் அவர்கள், ஏதோ ஒரு காரணத்தினாலே பிரிந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியறபடினாலே. இப்போ சாதாரணமாக இந்த மாதிரியான ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே சம்பவிக்கலாம். எப்படி எம்பெருமானோட எப்ப சேர்ந்தா அதுக்கப்புறம் எப்ப பிரிஞ்சான்னு கேட்க வேண்டாம். பிறக்கும் போதே எம்பெருமானோட சேர்க்கிறான். நம்ம அம்மா அப்பா எல்லாம் கோயிலுக்கு தானே கூட்டின்னு போறான். ஆண் கழுவுனா கோயிலுக்கு கூட்டின்னு போறான். பிறந்த நாள்னா கோயிலுக்கு கூட்டின்னு போறான். அப்பப்ப உற்சவம்னா கோயிலுக்கு கூட்டின்னு போறான். பெருமாள் பிரசாதங்கள்லாம் வாங்கி கொடுக்கறான். ஆக இவர்கள் எல்லாமே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே பிறப்பு, இப்படிப்பட்ட ஒரு திவ்ய தேசத்திலே பிறப்பு அப்படிங்கறது பெருமாள் அமைச்சுடுறபடியினால இவர்கள் எல்லாமே நமக்கு வந்து எம்பெருமானை சேர்த்து வச்சுடுறான். சின்ன வயசுலயே நடந்துடுறது இது. அது நம்மையும் தெரியாமல் நடக்கிறபடினா நமக்கு முதல்ல தெரியல. அது பெரும் பரமபுருஷனுடைய நெருகேத்துக்கு கிருப்பையினாலையும் இந்த மாதிரி அம்மா அப்பாக்கள்லாம் இந்த மாதிரி பண்ற அனுகிரகத்தினாலையும் நமக்கு அது நடந்து போயிடுகிறது அப்படின்னு இருக்கிறபடினால. அதுக்கப்புறம் பிரிஞ்சு போனவன் ஒரு கால விசேஷத்துல அந்த பிரிவு கஷ்டத்தை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அப்போ பிரிஞ்சு அவன் வந்து நாயிக்கா பாவத்துல விசேஷத்துல இருந்து கொண்டு பாடல்கள்லாம் பாடுகிறாங்கிறது வரலாம். அது மாதிரி ஆழ்வார்களுக்கெல்லாம் கூட எம்பெருமான் வந்து மயர்வர மதிநலம் அருளினு எம்பெருமானே விசேஷமான ஞானத்தை எல்லாம் குடிச்சு விட்டபடினால எம்பெருமானோட சேர்ந்து இருப்பவர்கள் திடீர்னு எம்பெருமானை பிரிந்து அவனை இன்னும் நல்ல ரீதியில சர்வப்பிரகார சம்சேஷம் அப்படின்னு திருக்குறை பிள்ளை, பாக்கிய சம்சேஷம், ஆந்திர சம்சேஷம்னு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சேர்ந்திருந்தா போறாது, சரீரத்தினாலையும் மொத்தமும் சேர்ந்திருக்கணும், அதாவது எம்பெருமானுக்கே சர்வவித கைங்கரியம் பண்ணின்னு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவார். அந்த நிலையை வரணும். அந்த நிலையில் இல்லாதபடினால விசேஷம் பிரிவு அப்படிங்கிற ரீதியில இருந்து இவர்கள் பாட்டு பாடுகிறார்கள் அப்படின்னு. அடுத்த சந்தேகம் என்ன கேட்டோம்னா, சரி இப்படியானா எம்பெருமான் வந்து இப்படி தானே ஒரு சம்சேஷத்தை ஒரு நிர்கேதுக கிருபையினாலே கொடுக்கறான். ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுண்டு தன்னை அனுபவிக்கும்படி, சின்ன வயசுலேயே தன்னை அனுபவிக்கும்படி, குழந்தையா இருக்கும்போதே கோயிலுக்கெல்லாம் வந்து அனுபவிக்கும்படி இப்படி எல்லாம் எம்பெருமான் பண்ணி கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் தானே இவன் புரிய வைக்கிறான், ஐயோ அப்படிப்பட்ட எம்பெருமானே நாம் பிரிந்து இருக்கிறோமேனு புரிய வைக்கிறான் அப்படின்னா, அப்ப இதுல ஆச்சாரியர்கள்லாம் எதுக்கு? ஆச்சாரியர்கள் சில பேர் இருக்கா? நமக்கு காலக்ஷேபங்கள்லாம் கேட்க வேண்டி இருக்கு. காலக்ஷேபங்கள்லாம் கேட்டு அனுபவிக்கிறோமோ இல்லையோ? இதெல்லாம் எதுக்காக வந்தது? இந்த விஷயம்லாம் எதுக்காக நம்ம கேட்கணுமா? ஆச்சாரிய சம்பந்தம் வேணுமா? எம்பெருமானே தானே என்னை சேர்த்து வச்சிருக்கான், அவனே தானே பிரிச்சு வச்சிருக்கான், அவனே தானே அவனோடு சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருக்கான். அப்ப ஆச்சாரியர்கள் எதுக்கு, சாஸ்திரங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டானா, அப்படி இல்லை. நாம என்னதான் பகவான் இந்த பாவத்தை கொடுத்தா கூட நாம இருக்கிறது பிரகிருதியில இருக்கும். நம்மளுடைய சரீரம், நம்மளுடைய இந்திரியம், நம்மளுடைய போகம், நம்மளுடைய போக்கிய விஷயம், நம்மளுடைய ஆசா பாசங்கள், இதெல்லாம் நம்மளால மீற முடியாது. ஒரு நாளுமே என்ன பண்ணாலும் மீற முடியாது. அப்போ நாம எதுக்கு வந்து ரொம்ப பிராமுக்கியம் கொடுக்கறோம் மனசளவுல, செய்கை அளவுல அப்படிங்கிறது இருக்கு. சாதாரணமா சம்சாரியா இருந்தான்னா அவன் மனசளவுல இதுக்குதான் பிராதானியம் கொடுத்துருப்பான். சரீர சம்பந்தம், சரீர சுகம், இதுக்குதான் பிராதானியம் கொடுத்துருப்பான். ஆனால் ஆச்சாரியர்களுடைய உபதேசங்கள்லாம் என்னன்னு கேட்டானா, இந்த சரீரம்ங்கிறது வந்தேரியானது, இது கர்ம சம்பந்தத்தினாலே வந்தது. உனக்கு எம்பெருமான் ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கான் இல்லையா, மற்ற யாருக்கும் இல்லாமல் ஜாயமான கடாட்சம் பண்ணியிருக்கான். பிறக்கும் போதே கடாட்சம் பண்றானா எம்பெருமான்? ஜாயமான கடாட்சம் பண்ணியிருக்கான், உன்னை தன்கிட்ட சேர்த்து வச்சிருக்கானே, அதுதான் உண்மையிலேயே பெரிய அனுபவம். இந்த சரீரத்தின் மூலமாக வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் உண்மையில நல்ல அனுபவம் கிடையாது. இதெல்லாம் ஸ்திரமானது இல்லைன்னு மட்டுமில்ல, இதெல்லாம் நமக்கு ஏற்றதே இல்லை, ஆத்மாவுக்கு ஏற்றது அதுதான் அப்படிங்கறத அந்த ஆச்சாரியால் தான் புரிய வைக்கணும் நமக்கு. அப்படி புரிய வைக்காட்டா இந்த பிரகிருதி தான் ஜெயிக்கும். அதான் இப்ப பிரகிருதிக்கும் எம்பெருமானுக்குமே போட்டி எப்படி வச்சுப்போம்? எம்பெருமானது நல்ல இடத்துல நம்ம பிறக்க வச்சு தன்னுடைய சம்பந்தத்தை கொடுத்து, தன்னுடைய அனுபவத்தை கொடுத்து இப்படியா தன்கிட்ட சேர்க்கணும் தான் ஆரம்பிச்சிருக்கான் நிர்கேதுக கிருப்பினாரு. ஆனா பிரகிருதி சம்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பிரகிருதி தன் காரியத்தை செய்யும். பிரகிருதி என்ன பண்ணா, பகவத் ஸ்வரூபாத திரோதா நகரின் சுவிஷயா யாஷ்ட போக்கிய புத்தேர்ஜனின்னு கத்தியத்துல சொல்ற மாதிரி, பகவத் ஸ்வரூபத்தை மறைத்துவிடும், தன்னுடைய சுரூபத்தை காணிக்கும். நீ என்னை அனுபவித்துக் கொண்டிரு என்ன சொல்லும் உலகத்துல எல்லா வசதிகளும் நம்முடைய வெளியில சரீரத்திலேருந்து ஆரம்பிச்சு, இந்திரியத்திலேருந்து ஆரம்பிச்சு, போக வஸ்துக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு, அத்தை தின்ற அங்கேயே கிடக்கும் ஆழ்வார் சொல்ற ரீதியில அதை சாப்பிட்டு அப்படி அப்படியே இருக்கணும் அப்படின்னு தோணும். அப்படி இருக்கச்சு இந்த சாஸ்திரமானது வந்து இந்த பிரகிருதி சம்பந்தம் எப்படிப்பட்டதுங்கிறதுலாம் நமக்கு சொல்லி நமக்கு எது உத்தேசியம், இந்த ஆத்ம சம்பந்தம் பகவானோட நமக்கு இருக்கக்கூடியது ஒரு ஆத்ம சம்பந்தம், அதுதான் நமக்கு மிகவும் தேவையானது, அதுதான் நமக்கு சொரூபத்துக்கு ஏற்றது அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்காக ஒரு ஆச்சாரியம் தேவையா இருக்கு. இல்ல ஆச்சாரியம் இல்லாட்டாலும் ஒரு ஞாபகம் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தர் தேவையா இருக்க. ஆக அவர் அவர் ரொம்ப பிரதானமானவர், இல்லாட்டா நம்ம மாறிடுவோம். எம்பெருமானே கொடுத்தாலுமே கூட நல்ல ஜென்மங்கள்லாம் கொடுத்தாலுமே கூட புரியாது. நல்ல ஜென்மத்துல பிறந்து நல்ல பெரியவாளுடைய குலத்துல பிறந்து கடைசியில அதனுடைய பெருமையை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறவா எத்தனையோ பேர் இருக்கா, நிறைய பேர் இருக்கா. அதனால இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் கேட்டா பிரகிருதி தான் காரணம். பிரகிருதி சம்பந்தத்துல இருக்கிறபடினால லோகத்துல எப்படி எல்லாம் ஒத்த ஒத்த ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரிதான் நாமளும் இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். உலகத்துல எல்லாரையும் மாதிரிதான் நாம இருக்கணும், நான் இதுக்கு தனிப்பட்டு இருக்கணும், நான் இதுக்கு பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா எல்லாரும் அர்த்தகாமபுராளா இருக்கா, அர்த்தமேவ உபாசித்து துக்கமேவ உபுஞ்சதேன்னு சங்கல்ப சூரியோதயத்துல வரும். பைசா ஒண்ணுதான் லட்சியம் அப்படின்னு இருக்காளாம் அந்த காலத்துல தேசியம் சொல்லிருக்க. பணம் சம்பாதிக்கிறது ஒண்ணுதான் நோக்கு, இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தூக்கம் எல்லாம் இல்லாம உழைச்சாலுமே பரவாயில்ல, பல இடத்துக்கு ஓடி ஓடி ஓடி ஓடி உழைச்சாலுமே பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, பைசாவுக்காக இது வேணா செய்யலாம், எப்படி வேணா உழைக்கலாம் அப்படின்னு அர்த்தமேக்கம் அர்த்தம் ஒன்னே லட்சியமா வச்சு துக்கமே கொஞ்சம் துக்கம் ஒன்னையே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா துக்கப்படாதா பைசாங்கிறது கிடைக்காது, ஏன்னா ஆத்துல கையில வந்து கிடைக்குமா என்ன, அதுக்கு பிரயாசப்பட்டாதானே அது கிடைக்கும். ஆக இப்படிதான் லோகம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இதனால ஆச்சாரிய சம்பந்தம் வந்தபடினால்தான் ஓரளவு இந்த பக்கம் அதாவது பகவத் பக்கம் வந்து நமக்கு ஞானம் இச்சா முதலானதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வந்து மெதுவாக அங்கிருந்து விலகி பகவான் கிட்ட ஈடுபடும்படி நம்ம நாமே பண்ணிக்க முடியும். இதுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் தேவையாக இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த சந்தேகம், அப்படிலாம் இருந்தா கூட நாயிகா பாவத்துல இருந்தா கூட திருத்தாயார் பாசுரம் அப்படின்னு ஒண்ணு வருது, அது என்னது? நாயிகா பாவத்துல ஒரு நாயிகை நாயகன் அனுபவிக்கிறார் அப்படின்னு இருக்கட்டும், தாயார் திருத்தாயார் சொல்றார் அப்படின்லாம் இருக்கேன், அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டான்னா, ஆழ்வார் அனுபவிக்கும் போது எல்லாருமா சேர்ந்து பெருமாள் அனுபவிக்கிறாருங்கிற மாதிரி இது. அதாவது என்ன கேட்டான்னா, சேது பித்ருலோக காமோ பவதி சங்கல்பா தேவாஸ்ய பிதர சமுத்திஷ்டந்தேன்னு ஒரு விஷயம், பெரிய விஷயம் நிறைய இருக்கு இதுல வேதத்துல இருக்கு. அதாவது ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கவாள் என்ன பண்ணுவாளா, எம்பெருமானை நன்னா அனுபவிக்கும் போது தான் மாத்திரம் அனுபவிச்சா போறாது, குடும்பமா இருந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே கூட தனியா நான் ஒருத்தர் இருந்து கைங்கரியம் பண்றதுங்கிறது வேற, குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் இருந்து கைங்கரியம் பண்றதுங்க ஒரு திருவாராதனமே எடுத்துக்கோமே, பெருமாள் திருவாராதனம் மாத்திரம் எடுத்துக்கோம், இவன் தனியா இவனே தலை பண்ணி திருவாரம் பண்றதுங்கிறது வேற. இதே கணவன் மனைவின்னு ரெண்டு பேர் இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப ரெண்டு பேருமாக சேர்ந்து எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி திருவாரம் பண்றதுங்கிறது வசதியா தான் இருக்கு. தனியா இருந்தோம்னா அதுல ஏதாவது சில குறைகள்லாம் வரத்தான் வருது இல்லையா, யாரா இருந்தாலுமே. அந்த மாதிரி கணவன் மனைவி குழந்தைகள் அவளும் சேர்ந்துதான் வச்சுக்கோங்க, இன்னும் நல்ல விசேஷமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு இருக்கு. அதான் சுவாமி தேசிகன், மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா அச்சேதனாத்மகம் ஸ்வ கைங்கரியோபகரணம் வரத ஸ்ரீ குரு ஸ்வயம்னு சாதிக்கிறார். எம்பெருமானே என்னை மட்டும் இல்ல எங்காத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் யார் யார் இருக்காளோ பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் உனக்குதான், உனக்கு தாசனா இருக்கணும், உன் கைங்கரியத்துக்கு உபயோகப்படணும் அப்படி நீ தான் ஆக்கி தரணும். சேத்தனம் மாத்திரம் இல்ல அச்சேதனம் கூட, பால் தயிர்ல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன அச்சேதன போக வஸ்துக்கள் இருக்கோ இது எல்லாமே உனக்கு உரியதாக இருக்கணும் எல்லாமே அப்படின்னு சாதிக்கிறார். ஆகா அந்த மாதிரி ரீதியில ஒரு குடும்பத்தோட சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப திருத்தாயார் அப்படிங்கிற ஒரு வேலை அந்த அனுபவங்கிறது நன்னா இருக்குங்கிறதுக்காக. ஆனா திருத்தாயார் வந்து விஸ்லேஷ திசையில பிரிந்து இருக்கிற திசையில வந்தா வச்சுக்கோங்க, அப்போ எம்பெருமானை பிரிந்து பெண் படுற பாடு, நாயக்கனை பிரிந்து நாயக்கி படுற பாடு. அப்ப திருத்தாயார் இருந்தா வச்சுக்கோங்க, அவர் என்னென்ன சொல்லுவாரோ அந்த வார்த்தையெல்லாம் திருத்தாயார் வார்த்தையாக வரும். அவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, இந்த நாயக்கி கிட்ட சில வார்த்தைகள் சொல்வார், இல்ல நாயகன் கிட்ட எம்பெருமான் கிட்ட போய் தாயார் முறையிடுவார். நாயகன் கிட்ட தாயார் முறையிடுறதுதான் கங்குலும் பகலும் உதாரணம்லாம் வரும். கங்குலும் பகலும் கந்துயிலறியாள் கண்ணனீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு தன்னுடைய பெண் என்னென்ன கஷ்டப்படுறார் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. எங்க நேதரிக்கேன் உண்ண விட்டென்னும் இருநிலம் கைதுடாயிருக்கும் செங்கையல் பாயினியர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் செய்தித்தாயே. இவ பக்கத்துல நீ என்ன செய்தா என்ன செய்ய போகிறாயெல்லாம் கேக்குற தாயர் கேக்குற. இப்ப எம்பெருமான் கிட்ட முறையிடுறா, இப்படி உன்னை பிரிந்து இப்படி பல அபாடு பட்டு இருக்காளே, இவளுக்கு நீ அருள் செய்ய வேண்டாமா அப்படின்னு இருக்கும். சில சமயம் பெண் கிட்டேயே கேட்பா, இது உனக்கு நன்றோ நங்காய் நங்குடிக்கு இதுவோ நன்மை என்ன, நிறையூரும் பாடுவாள் நவிழ்கின்றாளேன்னு வரும். இதுல திருநன்னாண்டத்துல வரும், நங்காய் நம் குடிக்கு இது நன்மை, நம்ம குடும்பத்துல இருக்கோம் இப்படி பண்ணலாமா அப்படின்னு பெண்ணுக்கு ஹிதம் சொல்ற மாதிரி சொல்ற. ஒரு பக்கம் பார்த்தா பெண் வந்து இப்படி இருக்காளேன்னு சந்தோஷமா இருந்தா கூட லோக பிரக்கிரியைக்கு விபரீதமா ஆயிட போறதேன்னு ஒரு பயம் இருக்கு. லோகத்துல வருவர்கள்லாம் தூற்றும்படி பழி சொல்லும்படியாக ஆயிட போறதே அப்படின்னு எல்லாம் இருக்கு. அதனால பெண்ணுக்கு ஹிதம் செய்யறதாக ஹிதம் சொல்றதாக சில வார்த்தைகள் தான் வரும். பிள்ளான் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டான்னா, அந்த நாயகனை பிரிந்து இந்த நாயகியான பெண் இருக்காளே இவள் எத்தனை துக்கப்படுறாளோ அதை காட்டிலும் அதிக துக்கம் தாயாருக்கு இருக்குமா. அது வாஸ்தவம் தானே, பெண் இப்படி கஷ்டப்பட்டு இருந்தானே அவன் அம்மாவுக்கு எப்படி இருக்கும். பெண் சாப்பிடாமல் தூங்காமல் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்தானா அவன் அம்மாவுக்கு எப்படி இருக்கும் நாயகனை நினைச்சிட்டு இருந்தானா. அந்த மாதிரி நிலையில கடைசியில என்ன கேட்டான்னா, அந்த திருத்தாயாருடைய வார்த்தையை இவளுக்கு கேட்டு இருக்காள், பெண்ணும் கேட்டு இருக்காள். இப்போ நாயகி யாருக்குறார் ஏன் கேட்டு இருக்காரு அப்படின்னா, அவள் வார்த்தை முழுவதும் எம்பெருமானை பற்றிய பிரஸ்தாவமா இருக்கு. பெருமானை பத்தி சொல்லிதானே அவள் சொல்லிட்டு இருக்கா எல்லாமே. அதனாலே சொல்றபடியினாலையும் அது பிள்ளான்னு சொல்லும்போது இவளை காட்டிலும் அதிமாத்திரம் விஷன்யாக தாழா இருக்கா, இவளை காட்டிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு அவர் இருக்கார். ஆனா அவள் சொல்ற வார்த்தை இவளுக்கு தேவையா இருக்கு, தாயார் சொல்ற வார்த்தை இவள் அழகிலே அவன் படும் பாட்டை இவள் படுவதேன்னு. அவன் எம்பெருமானுக்கு என்ன பாடு இருக்கோ அந்த பாடு அவன் தான் படணும். ஒரு பெண்ணை பிரிந்து அந்த நாயகனான அவன் கஷ்டப்படுறான்னா அது ரொம்ப நியாயம். அடுத்த ஒரு சந்தேகம் இருந்தா கூட, இங்க சில தோழிகள் அப்புறம் சில கட்டு வச்சு அப்படிலாம் சொல்றது இங்க கூட வள்ள கூட இருக்கா இந்த பெண்ணோட கூட தோழிகளை குறித்து சொல்லிக்கிற வார்த்தை. தோழிகள் எல்லாம் என்ன கேட்டானா, இவளுடைய கஷ்டத்துக்கு மூலம் என்னங்கிறது தெரிஞ்சவா, அம்மாவுக்கு வேணா தெரிஞ்சிருக்கும் தெரியாம இருக்கும், இல்ல தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி இருப்பார்கள். ஆனா தோழிகள்ல இவளுடைய துக்கத்துக்கு காரணம் எம்பெருமான் தான், அவனை பிரிஞ்சு துக்கப்பட்டு இருக்கார் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சவளாக தோழிகள்லாம் இருப்பான். அந்த மாதிரி கட்டு வச்சு அப்படின்னு குறி சொல்றவர்கள் சில பேர், இல்ல இந்த வியாதிக்கு நான் பரிகாரம் சொல்றேன் அப்படின்னு சொல்றவா சில பேர், அவள்லாம் சில பேர் இருக்காளே அவள்லாம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, ஒண்ணுமில்ல இந்த அவர்கள்லாம் இந்த விஷயாந்தரத்திலே ஈடுபடுபவர்கள் இல்லையா. அதாவது எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானே உபாயம், வேற உபாயம் கிடையாது. அது தெரியாமல் அவர்கள்லாம் வேற உபாயம் சொல்றவாள வரா, நூத்தி ஏதாவது கூட்டின்னு வந்தா வச்சுக்கோங்க, அவள்லாம் இன்னொரு உபாயம் ஏதாவது சொல்லுவான். இந்த கட்டு வீச்சியிலேயே ரெண்டு பேர் இருக்காளாம். முதல்து முதல் கட்டு வச்சு எப்படின்னு கேட்டான்னா, நம்மாழ்வார் தீர்ப்பாறை இனியாம் தீர்ப்பாறை அப்படிங்கிற ஒரு திருவாயில சொல்றார், தீர்ப்பாறை எங்கனே நாடுதும் அன்னமீர் அப்படின்னு ஆரம்பிச்சு போர்ப்பாகு தான் செய்து அன்று ஐவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாக நாற்கு இவள் சிந்தை துழாய் திசைக்கின்றதே அப்படின்னு அந்த கட்டி வீச்சு. அது ஒரு கட்டி வீச்சு. அவ என்ன பண்ணாள் குறி சொல்றவள், இவளுடைய கஷ்டம் போகணும்னா, ஏதோ வியாதி வந்திருக்கு பெண்ணுக்குன்னா உடம்பு சரியில்லை, இவளுடைய கஷ்டம் போகணும்னா தேவதாந்தரத்தை போய் சேவிக்கணும்னு சொல்லிட்டான். அந்த தேவதை அம்மனுக்கு போய் படையெல்லாம் படைச்சு அதெல்லாம் பண்ணா சரியாயிடும் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டான். அப்ப அந்த தோழிகள் எல்லாம் சொல்றான், அப்படி எல்லாம் போகாது இவளுடையது அப்படின்னு. இவளை பரும் பரிசு இவ்வணங்காடுதல் அன்றந்தோ கூவளை தடங்கண்ணும் கோவை செவ்வாயும் பயந்தனல் கவளக்கடா கவளப்பிழாக்களிரட்டவிரான் திருநாமத்தால் தவளப்பொடி கொண்டு நீர் இட்டுடுமின் தனியுமே அப்படிங்கிற. இவள் உங்களுக்கு பத்திரமான சௌக்கியமாக இந்த ஜுரம் எல்லாம் குறைஞ்சு நன்னா வரணும்னா இந்த மாதிரி ஆட்டம் எல்லாம் போடாதுங்க, வேப்பிலையை வச்சுருந்து அம்மன் கிட்ட ஆட்டம் போடுறதெல்லாம் பண்ணாதுங்க. பின்ன எம்பெருமானுடைய திருவடியில பட்ட அந்த மண்ணு கொண்டு வந்து பூசுங்க, அது பூசினாலே இவளுக்கு சரியாயிடும், அவனுடைய திருத்துழாயை கொண்டு வந்து உடம்பின் மேலே பூசுங்கள் அதனாலேயே சரியாயிடும் அப்படின்லாம் சொல்றான். ஆக கட்டு வீச்சியில சில பேர் வந்து வேற தேவதாந்தரத்தையோ வேற உபாயத்தையோ காட்டுவார்கள். இவர்கள்லாம் எப்படி கேட்டா சரணாகதி எம்பெருமான் திருவடிங்கிற உபாயம் இருக்கச்சு இன்னொரு உபாயத்தை காட்டுவது போல. அப்போ அவளை எல்லாம் கூடாதுன்னு சொல்ற நம்மளாங்க அது மாதிரி எல்லாம் கூடாதுன்னு தானே சொல்ற. எம்பெருமான் ஒருவனே நமக்கு உபாயம் அப்படிங்கறத அங்க சாதிக்கிற. இன்னும் சில கட்டு வீச்சிகள்லாம் நல்லவர்கள், எம்பெருமான் தான் அவன் தான் இந்த நோய்க்கு காரணமானவன், அவனே தான் இதுக்கு நிவர்த்தகமானவனும் அவன் தான் அப்படின்னு திருநெடுந்தாண்டகத்துல ஒரு கட்டு வீச்சு வருத்த கட்டு வீச்சு சொல்ல என்ன சொன்னால் இளங்காய் கடல் மன்னர் இது செய்தார் காப்பாரே அப்படின்னு கட்டு வீச்சிட்டு போய் கேட்டா அவன் கடைசியில கட்டு வீச்சு சொல்லுன்னு சொன்னா அந்த நாய்க்கையே சொல்லிட்டான் கடல் மன்னன் தான் இது செய்தான் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி மடல்ல ஒரு கட்டு வீச்சு ஒருத்தி வருகிறார் திருமடல்ல அப்படின்னு சீரார் சுலைகள் சிறநல் பிடித்தெரியா கட்டு வச்சு கட்டேறி சீரார் சுலைகள் சிறநல் பிடித்தெரியா என்ன சொல்றா பேராயிரமுடையா நின்றாள் அப்படிங்க. பேர்த்தேயும் காரார் திருமேனி காட்டினாள் பேராயிரமுடையான் தான் இவருடைய இவளுக்கு நோய் செய்தான் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த நோய் தீரணும்னா அவன் தான் அப்படிங்கிறதையும் குறிப்பாக உணர்த்துகிறார்கள். அப்ப தாயாரும் அப்ப அவனாகில் தந்துழாய் அவனானா அப்ப எனக்கு கவலை நின்றான் ஏன்னா அவன் தான் தந்துழாய் தருவான் அவன் திருத்துழாயை கொடுத்து அவன் பாத்துக்கிறான் வேற யாராவது இருந்தாதான் நான் கஷ்டப்படணும் அவனானா அவனானால் இவனை அவளே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவளை அப்படின்னு தாயாரும் முட்டுவான். தாராதொழியுமே தன்னடிச்சி அல்லலே மற்றாரானும் அல்லனே என்று வேற யாரும் இல்லையே அவன் தானே கேட்டா ஆமா அவன் தான் அப்படின்னா இப்ப தன்னடிச்சி அல்லலே அவனுடைய அடியை தானே இவள் அப்போ இவள் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்கு அவன் பார்த்துப்பான் நம்ம கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டானோ தாயா திருத்தாயா அப்படின்னு அந்த மாதிரி. இப்ப கடைசியில என்ன கேட்டானா கட்டு வீச்சு மூலமாக சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டான். அந்த லோகத்துல ரெண்டு பேர் இருக்கா, சில பேர் வந்து எம்பெருமானையே உபாயமாக நமக்கு காட்டி தருபவர்கள், சில பேர் வந்து லௌகிகமான உபாயங்களை காட்டி எம்பெருமானை மறக்க செய்பவர்கள். இந்த பைத்தியகாரத்தனமா இருக்காதுங்கோ அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெண்டையும் காட்டி நம்மாழ்வார் சொல்ற மாதிரி அந்த உபாயாந்திரம் காட்டுபவர்கிட்ட சாதனாந்திரம் அதாவது உபாயாந்திரம் காட்டுபவர்கிட்ட நாங்க ஈடுபடக்கூடாது அவளை விட்டு விலகி நிக்கணும். இந்த மாதிரி எம்பெருமானியை காட்டி தருபவர்கள் யார் இருக்காலோ அவளோட வந்து நாம் அவர்கள் சொல்வதை கேட்டு பகவானே உபாயமாக நினைக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அர்த்தம். இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த நாயிகா பாவத்துல இன்னும் நிறைய இருக்கு, பல விஷயங்கள் பல ரகசியங்கள் இன்னும் அந்தந்த இடத்துல வரக்கூடிய பல ரகசியங்கள் எல்லாமே இருக்கு. தாய் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் எம்பெருமானை பற்றிய வார்த்தை பகவத் விஷயமாவே இருக்குமா, பகவத் விஷயம் தானே முக்கியம். திருத்தாயார் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் பகவத் விஷயமாவே இருக்கிறபடியால இந்த நாயகிக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திருத்தாயார் சொல்லுகிற வார்த்தை அவருக்கு உத்தேசியமா இருக்கு. ஏதோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா கூட பகவத் விஷயமா சொல்லிட்டு தானே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அதனால ஏதோ இப்ப உடனடியாக நோவு தீரலை அப்படின்னா கூட அந்த வார்த்தையை கேட்குவாவது நமக்கு முடிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே ஒரு ஆசுவாசம் அப்படின்னு ஒண்ணு பிறக்கிறதாம் இந்த நாயிகைக்கு. அதனால தாயாரோட பேசுற வார்த்தை தாயார் பேசுகிற வார்த்தை இதெல்லாம் வந்து உத்தேசமாக இருக்கிறது இந்த நாயிகைக்கு. அதுக்கப்புறம் தாயாலே கோபிச்சுண்டான் வச்சுக்கோங்க, அப்ப நாயிகையே சொல்றார் எங்கனேயோ அன்னவீர்கள் என்னை முடிவது நீர் நீங்க என்ன கோவிச்சுக்காதுங்கோ அப்படிங்கிறார். ஏன்னா நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டின் செங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே எங்கனேயோ அன்னமீர்கள் என்னை முனிவது நீர் என்னை எதுக்கு கோவிச்சுக்கோ. ஏன்னா அந்த திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் அவன் சங்கினோடும் அவனுடைய திருச்சங்கத்தையும் திருச்சக்கரத்தையும் சேவித்த பின்னே அவ்வளவுதான் நான் என் மனசை இழந்து விட்டேன். அப்ப இதுல எம்மேல தோஷம் இல்லை, நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டான்னா என் நெஞ்சினால் நோக்கி காணீர் என்னை முனியாதே என் பக்கம் நின்று பாருங்க என்ன கோவிச்சுக்காம. அப்படி பார்த்தா தென்னஞ்சோலை திருக்குறுங்குடி நம்பி ஏனான் கண்டவின் மின்ன நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் மண்ணு பூணும் நான்கு தோளும் வந்து எங்கும் நின்றுடுமே. அப்ப அவனுடைய திருமையினர் இருக்கக்கூடிய பூணு நான்கு தோல் அந்த மாதிரி ஆபரணங்கள் ஆயுதங்கள் வஸ்திரங்கள் இதெல்லாம் பார்க்க பார்க்க என் மனசு அவன்கிட்டே ஈடுபடுமே என் நெஞ்சினாலே நோக்கி பாருங்கள். நீங்கள் பிரகிருதி நெஞ்சினாலே நோக்கி பார்க்க கூடாது, லோகத்துல இருக்கிறவரா பிராகிருத போகங்களை எல்லாம் அனுபவிக்கிறா இல்லையா, அவ மனசோட பார்த்தா என் நிலைமை புரியாது, என் மனசோட பார்த்தாதான் என்னுடைய நிலைமை புரியும் அப்படின்லாம் தாயார் கிட்ட சொல்லுகிறார். ஆக தாயாருங்கிறவர் அனுகூலர் தான், அவர் ஏதோ இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா கூட லோக ரீதியில முடியாதே அப்படிங்கறதுக்காக சொல்றாரே தவிர வேற வந்து எம்பெருமானை விட்டு இவளை பிரித்து வைக்க வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு பாவத்துல சொல்லல. இது என்னோ உலகத்திலே என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்று இருநிலத்தில் பழிபடைத்தேன் எல்லையை பாவமேன் தாயார் வார்த்தை. நான் சொன்னா கேட்காத ஒரு பெண் வந்து பெருந்திருக்கேன் எனக்கு அப்படிங்கிறார். இதெல்லாம் சொல்றதெல்லாம் மனசுக்குள்ள நல்ல எண்ணம் இருந்தா கூட உலக இயல்புக்கு மாறி இருக்கேங்கிறபடினால தாயார் சொல்ற வார்த்தை. ஆனா கூட எம்பெருமானை சொல்லி தாயார் சொல்றபடினால அதுவும் இவளுக்கு உத்தேசமாக இருக்கிறதுன்னு ஐக்கிக்கு. அதனால அந்த பாசுரங்களை எல்லாம் இங்க தாயார் பாசுரங்களாக அந்த பாசுரங்களையும் தாயார்னு சொல்லிட்டு இருக்கேன். தவிர திருக்குறை பிராட்டெல்லாம் எப்பவுமே திருத்தாயார் தான் சொல்லுவார். திருத்தாயார் அப்படின்னா சொல்ல இவரை பத்தியே சொல்லிச்சு பிராட்டியார் அப்படின்னா சொல்லுவார். ஏன்னா இவர்கள்லாம் எம்பெருமானிடம் ஈடுபாடு இருக்கிறபடினாலே அத்தியந்தம் ஈடுபாடு அப்படின்னு இருக்கிறபடினாலே கண்ணபுரம் கைதொழும் பிள்ளைகளே பிள்ளை என்னட பெறுவர்களேங்கிற நிலையில விசேஷமாக இருக்கக்கூடியவர்கள் விசேஷமான வார்த்தையினாலே கௌரவிக்கணும் அவரை, சாதாரணமா சொல்லக்கூடாது அப்படின்னு பிள்ளாவுடைய ஒரு திருவுள்ளம். அப்படிப்பட்ட ரீதியிலே இங்க எம்பெருமானை அனுபவித்தல் தான் இப்போ நாயிகா பாவத்திலே எம்பெருமானை அனுபவித்தல் அப்படிங்கிறது. இது ஆத்மாவுக்கு ஏற்றது, மனசுக்கு ஆத்மா எம்பெருமானுக்கே சேஷம் அப்படிங்கிறபடினாலையும் மனசு அதை சேஷம்னு மாத்திரம் இல்லாமல் பகவதேக சேஷம் எம்பெருமானுக்கே உரியது, அனன்யார்க சேஷம் வேற யாருக்கும் இது சேஷனாக இருக்க உரியவே உரியாதது, வேற யாருக்கும் சேஷனாக இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, அவளுக்கும் தகுதி கிடையாது, இந்த ஆத்மாவுக்கும் தகுதி கிடையாது அப்படின்னு இருக்கிறபடினாலேயும் மனசை பொறுத்த வரைக்கும் அத்தியந்தம் பிரீத்தியானது அவனை பிரிஞ்சால் க்ஷணமாத்திரம் பிரிஞ்சாலும் தாங்க முடியாது அப்படிங்கிற ரீதியில அந்த அனுபவத்தை பகவான் கொடுத்திருக்கிறபடினாலேயும் அந்த மனசளவுல இந்த நாயிகா பாவம் அப்படிங்கிறது வருது. சரீரத்தை இட்டு சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திவ்யமான ஒரு சௌந்தரியம் அப்படிங்கிறது ஆணையும் கூட பெண்ணுடைய உடுத்த பண்ணும், மனசளவுல ஐயோ நாம ஒரு பெண்ணா பிறக்கலையே என்று தோணும்படி பண்ணும் அந்த அளவு எம்பெருமானுடைய திவ்யமான சௌந்தரியம் இருக்கிறது அப்படிங்கிறபடினாலே இந்த அனுபவம் மிகவும் பொருத்தமானது என்பதாக இத்தனை விஷயங்களை நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் சாதித்திருக்கிறார்கள். இதுக்கு மேல நம்ம அடுத்து பட்டுடுக்கும் அப்படிங்கிற பாசுரத்திலேருந்து ஆரம்பிச்சு நம்ம நாயிகா பாவ பாசுரங்கள் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.